താഴേക്കെല്ലാം നമസ്കാരങ്ങൾ. ശ്രീനിവാസേതി ശ്രേഷ്ഠതയാ പാത്രം ഗുണാൻവിതഃ കൗശികോനന്തരംഗാര്യശിരം വിജേതാം ഭുവി ന്യസ്താത്മീയപരം വരപ്രദഗുണോ വൈരാഗ്യഭാഗ്യോർധോ വേദാന്താമൃതസാരമന്തമനഘാത് ശ്രീ ശ്രീനിവാസാദ് ഗുരോഃ ശ്രീശൈലാന്വയകൗസ്തുഭസ്ഥിതനയം ശയോ നിധേ ശ്രീനിധേ വന്ദേ സാധുകടാക്ഷകേളനിലയം ശ്രീകൃഷ്ണസദ്ദേശികം ശ്രീവാസരംഗപരകാലമുനിത്രയാപ്തലക്ഷ്മാത്മരക്ഷണേതി ത്വൈകാഗമാന്തം ആചാര്യഭക്തിപരിപൂതമനർഘശീലം ഗോപാലദേശികമുനിം ഗുരുമാശ്രയാമഃ നാരായണാഖ്യേതിരാജപദാബ്ജഭൃംഗശ്രീവാസയോഗിഗുരുണാർപ്പിതഭാരമീശേ ഭക്ത്യാദിപൂർണവരദാരികൃപാർത്ഥജിഹ്നം ശ്രീശ്രീനിവാസമുനിവര്യമഹം പ്രപദ്യേ ശ്രീനാരായണയോഗീന്ദ്രവരദാരികൃപാശ്രയം ലങ്കേശപാദവിനതം ശ്രീനിവാസമുനിം ഭജേ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവത്യവമേ സന്നിധത്താം സദാഹൃദി യുവനിത്യമച്യുതപദാംബുജവിഗ്മർക്മവ്യാമോഹത സരിതരാണിത്നായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്സിദേകസിന്ധോ രാമാനുജസ്സ ചരണോ ശരണം പ്രപദ്യേ വിഗാഹേയാമുനം തീർത്ഥം സാധുവൃന്ദാവനേ സ്ഥിതം നിരസ്തജിംഹവസ്പർശേത്ര കൃഷ്ണകൃതാദരഃ നാഥേന മുനിനാഥേന ഭവേയം നാഥവാനഹം യസ്യ നൈകമികം ദത്തം ഹസ്താമലകതാംഗതം യസ്യ സാരസ്വതസ്രോതോകുലാമോദവാസിതം ശ്രുതീനാം ശ്രമായാലം ശഠാരിം തമുപാസ്മഹേ വന്ദേ വൈകുണ്ഠസേനാന്യം ദേവം സൂത്രവതീ സഖം യദ്വേത്ര ശിഖരസ്പന്ദേ വിശ്വമേതദ്വ്യവസ്ഥിതം സഹ ധർമ്മചരീം ശൗരേ സമ്മന്ത്രിതജഗദ്ധിതാമനുഗ്രഹമയീം വന്ദേ നിത്യമജ്ഞാതനിഗ്രഹാം കമപ്യാദ്യം ഗുരും വന്ദേ കമലാഗൃഹമേധിനം പ്രവക്താ ഛന്ദസാം വക്താ പഞ്ചരാത്രസേ സ്വയം രാമാനുജദയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ശീരുന്നതോപ്പുൽ ദുർവേങ്കടമുടയാൻ പാറുന്നൊന്ന് പഴമൊഴിയുള്ളോറുന്നതാനേമയാധോദാരണിയിൽ വാഴ്വാർക്ക് വാനേരപ്പോമളവും വാഴ്വ് പ്രഖ്യാതശ്രുതി വിഭവാൻ ഗുരുവനശേഷാൻ പ്രശ്രിത്യ പ്രണേതി വെങ്കടേശ ലക്ഷ്മീശ പ്രപദന വൈഭവ പ്രതിഷ്ഠാം രാഘാന്യപ്രശമനകരീം രഹസ്യരക്ഷാം ലക്ഷ്മീപതേഹേതി പതേശ്ചിതൈകധാം നോഹോ യോസൗ പുരാ സമജനിഷ്ടജഗദ്ധിതാർത്ഥം പ്രാച്യം പ്രകാശേതു വഹ പരമം രഹസ്യം സംവാദ ഏഷ ശരണാഗതി മന്ത്രസാരഹ രാമാനുജായ നമഃ ലിംഗമാന്തമഃ ദേശികായ നമഃ ശരണാഗതി ഗദ്യ ഭാഷ്യത്തിലെ പണ്ണക്കൂടിയ സമയത്തിലെ ഭഗവത് രാമാനുജർ ഭഗവാനോട് ദിവ്യമംഗള വിഗ്രഹത്തോട് അനുഭവം എപ്പി പണ്ണാർ അപ്പടിയത് എങ്കിൽ സ്വാമി ദേശികൻ നമുക്ക് വിസ്താരമാ തെളിപ്പെടുത്തിനാർ. ഇപ്പോ ഭഗവാനോട് കല്യാണ ഗുണങ്ങൾ ഇതെല്ലാം ഭാഷ്യക്കാരർ അങ്ങേ അനുസന്ധാനം പണിയിരിക്കാർ. അതിന്റെ കല്യാണ ഗുണങ്ങളെല്ലാം ഇപ്പോ അതോടെ വിശേഷമായ അർത്ഥങ്ങൾ ഞങ്ങൾ അനുസന്ധാനം പണ വേണ്ടത് അപ്പി എന്ന കൂടിയ ദൃഷ്ടിനാല് ഇങ്ങേ ഇപ്പോ അത് വിവരിക്കிறார். இந்த திவ்யமங்கள விக்கிரகத்தோட நிறைய விசேஷணங்கள் சொல்லப்பட்டது. இப்போ கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்ல போறார். ஸ்ரீமத் கீதா பாஷ்யத்திலையும் ஆரம்பத்தில் இதெல்லாமே இதே மாதிரி வருது. அங்கேயும் கூட சுவாமி தேசிகன் வியாக்கியானத்தில் இந்த விஸ்தாரங்கள் எல்லாம் இந்த விவரணங்கள் எல்லாம் அங்கேயும் சொல்றார். ரொம்ப பிரதானமானது நம்ம சித்தாந்தத்துக்கு. ஏன் பகவத் ராமானுஜர் இத்தனை விசேஷணங்கள் எடுக்கணும், இந்த விசேஷணங்கள் எதுக்கு எடுத்தார், இதெல்லாம் ரொம்ப பிரதானமான விஷயம். இது வந்து ஒரு சாமான்யமான காவியங்களில் வரக்கூடிய ஒரு ரித்துவோட வர்ணனையோ ஒரு நதியோட வர்ணனையோ இந்த மாதிரி வர்ணனை கிடையாது. இது இது வந்து சித்தாந்துக்கு பிரதானமான இப்போ அனுஷ்டானம் பண்ணக்கூடிய உத்கிருஷ்டமான உபாயத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இங்கே பகவத் ராமானுஜர் அனுசந்தானம் பண்ணியிருக்கார். அந்த விஷயம் நமக்கு இங்கே வியாக்கியானத்தால தெரிப்படுத்துறார் சுவாமி தேசிகன் இங்கே. அதனால இங்கே வியாக்கியானம் பண்ணிச்சு ஒரு ஒரு குணத்துக்கும் விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் சொல்றார் இங்கே. இப்போ திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுசந்தானம் பண்ணியார்தும் ஏன்னா அது நமக்கு ரொம்ப உபகாரம் அப்படின்னு நம்ம மனசுக்கு ஒரு ஆலம்பனம். அதே மாதிரி தியானம் பண்றதுக்கு பகவானுடைய சுபாஸ்ரயம்னு சொல்லக்கூடிய சுபமும் ஆசிரயமும் ஆயிருக்கக்கூடிய தீபமங்கள விக்கிரகம், அவனுக்கு ஒரு நித்தியமான விக்கிரகம் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி ஸ்மிருதிகள் எல்லாம் அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்றது. அந்த திவ்யமான அவனுடைய சுபாஸ்ரயத்தோட விசேஷமான குணங்கள் அதெல்லாமே இதுவரைக்கும் சொன்னார். இப்போ பகவானோட கல்யாண குணங்கள் சொல்லப்படுறது. பகவான் வந்து சகல குண கல்யாண குணாகர விசிஷ்டன், அவனுக்கு அகிலேய பிரத்யனீகன்ன்றது உபயலிங்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு ரெண்டு முக்கியமான லட்சணங்கள், அசாதாரணமான சின்னங்கள். பகவானுக்கு ஒரு சாம்ராஜ்ய அதிபதிக்கு சத்திரமும் சாமரமும் எப்படி இருக்கோ அதை பார்த்தாலே ஒரு ஒரு சத்ரபதி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சக்கரவர்த்தி வந்துட்டு இருக்கான்னா தூரத்தினாலே அவனோட சத்திரமும் சாமரமும் பார்த்தா சொல்லலாம். அந்த மாதிரி பகவானோட அசாதாரணமான ரெண்டு சின்னங்கள் அகிலேய பிரத்யனீகத்துவம் கல்யாண குணாகரத்துவம் அப்படின்னு. கல்யாண குணாகரத்துவத்தில் என்னென்ன குணங்கள் பிரதானமாக நமக்கு இங்கே உபயுக்தமாக அனுசந்தானம் பண்ணணும் இந்த பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்தில் அதை இங்கே விவரிக்கிறார். அதில் முக்கியமாக ரெண்டு விபாகம் பண்ணலாம் பிரதானமான கல்யாண குணங்களை. ஒன்னு பரத்வம், இன்னொன்று சௌலபியம் அப்படின்னு. சௌலபியம் இல்லாத பரத்வம் பிரயோஜனம் இல்லை, பரத்வம் இல்லாத சௌலபியமும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டும் இருந்தா தான் ஆசிரியத்துக்கு யோக்கியமான ஒரு தேவதை அப்படின்ட்டு தெரிஞ்சு வருது. அதனாலே சௌலபியமும் இருக்கணும் பரத்வமும் இருக்கணும். இந்த பரத்வ பிரயுக்தமான குணங்கள், சௌலபிய பிரயுக்தமான குணங்கள், எல்லா கிரந்தங்களையும் பகவானோட குணங்களை தான் இங்கே அனுசந்தானம் பண்றோம் அப்படின்னு சொல்றார். சுவாமி தேசிகன் வந்து ரெண்டு ரெண்டு கிரந்தங்கள் முக்கியமான எழுதினார். அதிலே திரவிடோபனிஷத் தாத்பரிய எழுத்தாவளி அப்படின்னுட்டு ஒரு கிரந்தம், அதிகரண சாராவளி அப்படின்னு ஒரு கிரந்தம். அந்த திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி அப்படின்றது நம்மாழ்வாரோட திருவாழ்மொழி, அந்த பிரபந்தங்களோட ஒரு தசகத்துக்கும் ஒரு சதகத்துக்கும் என்ன அதில் நாங்கள் பிரதானமாக தெரிய வேண்டியது நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறது அப்படின்னா, சுவாமி தேசிகன் சொல்றார் ஒரு பாசுரத்திலையும் ஒரு திவ்யமான குணத்தை அனுசந்தானம் பண்ணியிருக்கா அப்படின்னு. அதனால பகவானோட கல்யாண குணங்களே அங்கே பூர்ணமாக இந்த திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்றது ஒரு குண ஜாதம், ஒரு குண சமூகம். ஆழ்வாரோட பாசுரங்களும் ஒரு ஒரு குணமும் ஒரு பாசுரமும் ஒரு ஒரு குணத்தை அனுசந்தானம் பண்ணியிருக்கார் ஆழ்வார். ஒரு ஒரு தசகத்துல ஒரு குணம், அந்த குணத்துக்கு அடியாக 10 குணங்கள் அந்த ஒரு ஒரு பாசுரத்திலையும், ஒரு சதகத்திலே ஒரு குணம், அதுல 10 தசகங்கள்ல அந்த சதகத்திலே இருக்கக்கூடிய குணத்தோட அவாந்தர குணங்கள் ஒரு ஒரு தசகத்திலையும் அவாந்தர் ஒரு இந்த மாதிரி 1000 குணங்கள் அவனை குணங்களினாலே அவனை அனுசந்தானம் பண்ணார் அப்படின்னு தேசிகன் சொல்றார். அதே மாதிரி அதிகரண சாராவணியிலே பிரம்மசூத்திரத்திலே எப்படி என்ன ஒரு ஒரு அதிகரணத்திலையும் ஒரு ஒரு குணமே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஒரு பாதத்திலையும் ஒரு ஒரு குணமே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றார். ஆச்சரியமா, முதல் பாதத்தில் 16 பாதங்கள்ல 16 குணங்கள் பகவானோட திவ்யமான குணங்கள் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி எல்லா கிரந்தங்களையும் பகவானோட குணங்கள் அற்புதமாக ஸ்ருதி ஸ்மிருதிகள் எல்லாம் நமக்கு தெரியப்படுத்துறது. அதனாலே எங்க பார்த்தாலும் சகுண பிரம்மம் தான் தத்துவம் அப்படின்றது ஸ்பஷ்டமாக தெரியுது நமக்கு. அதே மாதிரி இங்கே பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுசந்தானம் பண்ணி அவனுடைய திவ்யமான குணங்களை இங்கே அனுசந்தானம் பண்றார். சுவாபாவிகா அப்படின்னு முதல்ல பிரதானமான இந்த மாதிரி ஒரு விக்கிரகத்தை சொல்லக்கூடிய தெரியப்படுத்தக்கூடிய குணங்கள், இந்த விக்கிரகம் நமக்கு தெரியுது பகவானோட குணங்கள்னாலே அப்படின்னு ஈதிருஷ விக்கிரக அபிவியங்கிய பிரகிருஷ்ட குண பூயிஷ்டதாம் ஆஹா, இந்த மாதிரி குண விக்கிரகத்தை நமக்கு பிரகாசப்படுத்தக்கூடிய குணங்கள் எல்லாம் எது பகவானுக்கு எல்லாம் சுவாபாவிகமானது. அப்படி என்ன சொன்னா, பிரகிருஷ்டமான குணம் அது ரொம்ப சிரேஷ்டமானது, அதோடைய அத்தியதிகமானது. எப்படி என்ன, எல்லாமே சுவாபாவிகமானது. அதனால இவனுக்கு பகவானுக்கு வந்து மத்தவா கொடுத்த குணங்கள் இல்லை, இது சுவாபாவிகமான குணங்கள். அதுக்கு எல்லாத்துக்கும் மூலபூதமான, எல்லா குணத்துக்கும் மூலபூதமாக வேண்டியது எதுன்னா பரத்துவமும் சௌலபியம். அது சொல்றா சர்வகுண கந்த பூதைஹி, கந்தம்னா மூலம், ரூட் அப்படின்னு அர்த்தம், மூலமானது. ஆசிரிதான் ஆசிரித அனாசிரித கோச்சர வியாபார பேத சாதாரணைஹி ஞானாதிபிஹி பரத்வம். பரத்வம் பண்றது ஞானம் பலம் சக்தி முதலானது, ஷாட் புண்ணியம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே சாதாரணமானது இது. வியாபாரங்களுக்கு எல்லாம் ஆசிரித்தாள் அனாசிரித்தாள், இந்த மாதிரி வியாபாரங்கள்லாம் உண்டானும் அவனுக்கு சர்வஜத்துவம் இருக்கு, சர்வசக்தித்துவம் இருக்கு. யாருக்கு வேணும்னாலும் சுதந்திரமாக சிக்ஷை கொடுக்கலாம், அவன் அனுகிரகம் பண்ணலாம். இதெல்லாம் அவனுக்கு இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் சுவாபாவிகமான ஞானாதி குணங்கள் இருக்கு. அதே மாதிரி ஆசிரித்தாளுக்கு மாத்திரமே நமக்கு ரொம்ப பிரயோஜனமாகுது. யார் அவனை ஆசிரிக்கிறா ஆசிரியக்கிறாரோ அவளை வந்து விசேஷமான அனுகிரகம் பண்ணணும்னா ஆசிரியம் பண்றதுக்கு நமக்கு சுலபமாக கிட்டணும், அவன் சுலபமான லபியமா இருக்கணும். அந்த மாதிரி அதே மாதிரி ஆசிரித்தாளோட ஆசிரித்தாளெல்லாம் எந்த மாதிரி நாங்கள் எல்லாம் அனாதி காலத்தினாலே பாவமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம், நிறைய பாவங்களை சேர்த்துட்டு வந்திருக்கோம். நமக்கு உபயுக்தமாக கூடிய அவனுடைய காருண்யம் என்ன, வாத்சல்யம், இதெல்லாம் நமக்கு வேண்டினது. சுலபமாகவும் இருக்கணும், இந்த மாதிரி குணங்களையும் உள்ளவனாயிருக்கணும். அது சௌலபியம் என்றது சொல்றா, சௌசீல்யம். ஆசிரித ரக்ஷணை காந்தைஹி, ஆசிரித்தால ரக்ஷணை பண்றதுக்கு தான் இருக்கக்கூடியது சௌசீல்யம் முதலானது. அதனால சௌலபியம் சொல்லப்பட்டிருக்கு. சௌசீல்யம் என்ன, மகதா மந்தைஸ்தா நீரந்திர சம்ஸ்லேஷா அப்படின்னு. சௌசீல்யம் என்ன, ஒரு உத்கிருஷ்டமான வியக்தி சாமான்யமான வியக்தியோட அவனுக்கு சரிசமானாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மகாகுணம் சர்வேஸ்வரனான உபயவிபூதி விசிஷ்டனான பகவான் சாமான்யமான கோபாலகனாக வந்து எல்லாருடையும் ஓடியாண்டு இருந்தான் பகவான் கிருஷ்ணாவதாரத்தில். இதெல்லாமே அவனுடைய சௌசீல்யம் என்று சொல்லப்பட்டது. இந்த சௌசீல்யமே முதலான குணங்கள் எல்லாம் அவனோட சௌலபியத்தை சொல்றது. எத்தனை சுலபமாக இருக்கான் பகவான் அப்படின்னு. இதெல்லாம் சுவாபாவிகமானது என்றதுனால சுவாபாவிகம் நித்தியம் அனன்யாதீனத்துவம். சுவாபாவிகமானாலே எல்லாம் நித்தியமானது, மற்றவாழ்நாள் கொடுக்கப்பட்டது அண்ணா, அது வந்து அதில் பதிலாவணைகள் பரிணாமம் எல்லாம் உண்டாகக்கூடிய சம்பவம் இருக்கு. ஆனால் சுவாபாவிகமானது நித்தியமாகவும் இருக்கு, இன்னொருத்தாளோட அதீனத்தில் இல்லை, அனன்யாதீனமானது. அது ரெண்டையும் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே முக்த நித்திய ஜானாதிபியா வியவச்சேதா அப்படி என்னாள். நித்யாளுக்கு வந்து முக்தாளுக்கு நித்யாளுக்கும் இதே மாதிரி தானே அப்படி என்ன. அவளுக்கு வந்து அந்யாதீனமானது, இவனுக்கு அனன்யாதீனமானது. அதனாலே அது சொல்லப்பட்டிருக்கு. இது சுவாபாவிகம் இல்லை, அவளுக்கு பகவானாலே கொடுக்கப்பட்ட குணங்கள் அப்படின்னு. அவளுடைய தத் பலாதிபியா வியவச்சேதஸ்து அனுமதிக்காது சேத்வாது. அவளுக்கும் நிறைய பலம் எல்லாம் இருக்கே அப்படின்னா, சக்தி இருக்கு அவளுக்கும், நித்யா முக்தாளுக்கு தர்மபூத ஞானம் எல்லாம் பரிபூர்ணமாக விகாசமாயிருக்கே அப்படின்னா, பகவானுக்கு இருக்கக்கூடிய மாதிரி அனவதிகமான அதிசயம், அதுக்கு இன்னும் அதிகமான ஒரு அதிசயம் உள்ளது இருக்கு நித்யா முக்தாளுக்கு. ஏதென்னா பகவானோட சர்வசக்தித்வம், சக்தி என்றது அந்த பலம் முதலானது எல்லாம் ரெண்டு விபூதியும் தாரணை பண்ணிருக்கான் பகவான். அப்படி என்னாலும் ஒரு ஒரு விகாரமும் உண்டாருதில்லை அவனுக்கு, அந்த மாதிரி பலம் எல்லாம் அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அனுபவிக்க அதிசயம் அது வந்து முதல்ல மாதிரியே எல்லாத்துக்கும் அன்வைக்கணும். அனவதிகமான அதிசயமான ஒரு ஒரு குணமும் அதே மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு அது ஸ்ருதி பிரமாணத்தை காமிக்கிறார். அது பிரமாணம் பூர்வகமாக இங்கு நிரூபணம் பண்றார் சுவாமி தேசிகன். பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச. இது வந்து சொல்றது உபனிஷத்து சொல்லுச்சே, பராசிய சக்தி விவிதா ஸ்ரூயதே. அவனோட பராசக்தி என்று சொல்லப்பட்டது, விவிதமான சக்திகள் அநேகமாக இருக்கு அவனுக்கு. சுவாபாவிகமானது ஞானமும் பலமும், ஞானக்கிரியை பலக்கிரியை இதெல்லாம் சுவாபாவிகமானது. ஒரு ஒரு சக்தியும் பரிசக்தி, ஒரு ஒரு சக்தியும் அந்த மாதிரியே சுவாபாவிகமானது, அனுமதிக்கு அவசியமானது. இதெல்லாமே உபனிஷத்துகள் சொல்றது நமக்கு. இந்த மாதிரி சொல்லப்பட்டா சுவாபாவிகத்துவம் பரத்வஞ்ச சர்வேஷு குணேஷு யோஜ்யம், எல்லா குணங்களும் இதே மாதிரி பரமும் ஆனது, சுவாபாவிகமானது, உத்கிருஷ்டமானது, அதுக்கு மேல கிடையாது அப்படின்னுட்டு. சங்கர்ஷனாதி வியூகத்திரய அபிவியக்தி கிரமேண ஞானாதி குணத்வந்த திரிகோக்திகி அப்படின்னார். துவந்த திரிக்கம் அண்ணா மூணு பேர் அப்படின்னுட்டு, ரெண்டு துவந்தம் இருக்கக்கூடிய மூணு சமூகங்கள், ரெண்டு ரெண்டாக மூணு குணங்கள், மூணு சமூகம் சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு குணங்களாக பிரித்து மூணு விபாகம் அங்கே பண்ணப்பட்டிருக்கு வியூகத்தில். அவனுக்கு சங்கர்ஷனம் அப்படின்னு பிரத்யும்னா நிருத்தம்னு சொல்லப்பட்டிருது வியூகத்தில். அது எதுக்காக ஆனா ஒரு ஒரு வியூகத்தை வியூக அவதாரத்திலையும் அந்த ரெண்டு குணங்கள் விசேஷமாக பிரகாசிக்கிறது என்று அர்த்தம். அபிவியக்தி என்ன பிரகாசமாறுது, அந்த கிரமத்தினாலே அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கு பிரமாணங்கள்ல அப்படின்னு சொல்ற. பிரத்யேகம் ச குணத்வந்தேஷு பௌர்வாபரிய ஹேது பகவத் சாஸ்திரோக்தா, அது பகவத் பகவானோட சாஸ்திரத்துல பாகமாம்மன் சொல்லக்கூடிய பாஞ்சராத்திர சாஸ்திரம், அவனா பகவானே உபதேசம் பண்ணது பகவத் சாஸ்திரம் ஆகமங்கள், அதுல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வியூகத்த விஷயம் எல்லாம் பலம் வீரியம் ததா தேஜகா இத்தியதத்து குணத்திரயம், ரெண்டு மூணு குணங்கள்னு சொல்லிட்டு பலம் வீரியம் தேஜஸ் அப்படின்னுட்டு அதுல வந்து ஷமாதி அவத்திய அபாவாக்கியம், ஷமமே முதலானது இல்லாதது சொல்றது, பலம் வந்து ஷமம் இல்லாதது, வீரியம் அதுவும் ஷமம் இல்லாதது, இதெல்லாம் சொல்றது. அவனுக்கு ஒரு விகாரமும் இல்லாமே ரெண்டு விபூதியும் அவன் தரிக்கிறானே அது அவனுக்கு வீரியம்னு சொல்றது. இந்த மாதிரி இது வந்து ஞானாதேக உபசர்ஜனம்னு சொல்லிட்டு, ஞானம் முதலானதுக்கு வந்து உபசர்ஜனம்னா அப்பிரதானம்ன்ட்டு அர்த்தம், அது வியாக்கரணத்துல சொல்றது உபசர்ஜனம் பூர்வம் அப்படின்ட்டு. நாளை பலத்துக்கு முதல்ல ஞானம் வருது, ஞான பல சக்தி வீரிய ஐஸ்வர்ய ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், இந்த மாதிரி ஞானமும் ஐஸ்வர்யமும் சக்தியும் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அவனுக்கு இருக்கக்கூடிய குணத்தை சொல்றது, இது அபாவத்தை சொல்றது, அவத்தியங்கள் எதுவுமே இல்லை, சமம் இல்லை, விகாரம் இல்லை முதலானது எல்லாம் சொல்றது இது. அதனாலே அது சமர்த்தனம் பண்றா, ஏன் இந்த மாதிரி சில பிரமாணத்துல ஆகமத்துல மூணாக சொல்லுக்கு அதுல ரெண்டு ரெண்டாக பிரிச்சிருக்கு, இதெல்லாம் எதுக்காக, அதை வந்து சுவாமி தேசிகன் இங்க விவரிக்கிறார் எதுக்காக அப்படி சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க ஞானம் அப்படின்னா என்ன அது சொல்றார், சர்வ சாட்சா ரூபம் நாத்தமுனிகளோட பிரமாணம் எடுக்கிறார் இங்க நாத்தமுனிகள், எஸ் சர்வஜா சர்வவித்து, இது ஸ்ருதி பிரமாணம், சர்வதர்ஷி சுவாதீனோ அநாதி சர்வேஸ்வரஹா சர்வதற்கு, எல்லாத்தையும் தெரிகிறாமன் அப்படின்றது சர்வேஸ்வரனானவன், அது நாதமுனிகள் சொல்றார். யோவேத்யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதா ஸ்வதா பிரணம்யதம் விஷ்ணு நியாய தத்துவம் பிரச்சக்ஷ்மஹே அப்படின்னு அவர் சொல்லுது அவரோட கிரந்தத்தில் மங்கள ஸ்லோகம் இது. யோவேத்தி யுகபத்து சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா, இது பரிபூர்ணமான லட்சணம் ஞானத்துக்கு, பகவானோட ஞானத்துக்கு சர்வஜத்வம் என்ன யுகபத்து என்ன ஏக காலத்துல என்று அர்த்தம், எல்லாத்துமே ஏக காலத்துல தெரியறான் யுகபத்து சர்வம், எல்லாத்தையும் எதுவுமே விடாமல் பிரத்யக்ஷேனா பிரத்யக்ஷமாக தெரியறான். சதா அப்படின்னா எந்த காலத்திலையும், ஸ்வதா தன்னை தானே தெரியறான், இன்னொருத்தாளுடைய அபேட்சை இல்லை அவனுக்கு, இன்னொரு வேற ஒரு அபேட்சை இல்லாமல் ஸ்வதா எல்லா காலத்திலையும் பிரத்யட்சமாக எல்லாத்தையும் ஏக காலத்துல தெரியக்கூடிய சாமர்த்தியத்தை வந்து சர்வஜத்வம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நாதமுனிகள் சொல்லக்கூடிய லட்சணம் அது. அந்த மாதிரி சர்வஜத்வம் பகவானுக்கு தான் இருக்கு. இந்த ஸ்வதாகன்றதுனால எல்லாருமே வியாவருத்தி இதுல, ஸ்வதஹான்றது நித்யா முக்தாளுக்கு கிடையாது, நமக்கு எல்லாம் இங்கே எல்லாமே ஏக காலத்திலையும் தெரியறதில்ல, பிரத்யமாகவும் எல்லாம் தெரியறதில்ல, எப்பவும் தெரிய முடியாது, இதெல்லாம் நமக்கு முடியாது. இது நித்திய முக்தாளுக்கு எல்லாம் சுவதஹான்றது இல்லை அவளுக்கு. அதனால இது எல்லாருடைய விலட்சணமான சர்வஜ்ஞத்துவம் பகவானுக்கு இருக்கக்கூடியது அப்படி என்று தெரியுது. இதனால பலம் அப்படின்னா என்னன்னா சம பிரசங்க ரஹிதம் சர்வதாரண சாமர்த்தியம் அப்படின்னா எல்லாரையும் தரிக்கிறான், ஒரு சமமும் இல்லை அவனுக்கு. அந்த மாதிரியே அப்படி என்ன சங்கல்பத்தினாலேயே தாரணை பண்றான். நாங்கள் ஒரு புஸ்தகத்தை தாரணை பண்றோம் முன்ன கையில வச்சுக்கோணும், அது நமக்கு ஆயாசமா இருக்கு. எத்தனை நாள் வச்சுக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்க முடியும், அரை மணி வச்சுக்க முடியும், சமமாயிடுறது நமக்கு. அது கீழே வைக்கணும். அந்த மாதிரி இது தரிக்கணும் வந்தா நமக்கு சங்கல்பத்தினாலே தரிக்க முடியாது. நாங்கள் பகவான் எப்படி என்ன சங்கல்பத்தினாலேயே உபய விபூதியும் தரிக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அவனுடைய தாரண சாமர்த்தியம். சிரமமே இல்லாம சிருஷ்டி பண்றதும் அப்படிதான், சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டி பண்றான். அதனாலே அது ரொம்ப உத்கிருஷ்டமான காரியம்னு சொல்லப்பட்டு சுக்ருதம் சொல்லப்பட்டு எத்வைத சுக்ருதம் ஸ்ருதி சொல்றது சுக்ருதம். ஏன்னா ஆயாசமே இல்லாம அவன் சிருஷ்டி பண்றான். எதுக்கு ஆயாசமே இல்லையன்னா சங்கல்பத்தினாலேயே பண்ணுறோம். ஒரு பதார்த்தத்தை எடுத்துட்டு அதனால ஒரு காரியம் பண்ணி ஆயாசத்தினாலே ஒரு ஒரு கட்டம் பண்ணோம்னா ஒரு பாட்டர் கும்பாரனுக்கு எத்தனை கஷ்டம். அந்த மாதிரி ஒரு சிரமமும் கிடையாது. சங்கல்பம் பண்ணா அவன் நிறைய நானே எல்லாம் ஆயிடுறேன் அப்படி என்ன சொன்னான் அவன் ததைக்ஷதா பகுசியாம் பிரஜா ஏயா உடனே எல்லாம் சிருஷ்டி ஆயிடுது. அந்த மாதிரி ஆயாசரீதமாக எல்லாமே பண்றது பகவான் சங்கல்பத்தினாலேயே. சமத பிரசங்கமே இல்லாம எல்லாத்தையும் தாரணம் பண்ணக்கூடிய அவனுடைய உத்கிருஷ்டமான குணம் பலம் அப்படின்னு சொல்லப்படுறது பகவானுடையது. அது ஸ்ருதி பிரமாணம். ஏஷு சேது விதரணஹா ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய ஸ்ருதி சொல்றது. சேது மாதிரி இருக்கான் அவன், எல்லாத்தையும் தரிச்சிருக்கான். எதுக்காகனா லோகானாம் அசம்பேதாயான்னா ஒன்னுக்கு ஒன்னு மிஸ்ரமாகாத மாதிரி தரிச்சிருக்கான் பகவான். எத்தனை அனந்த கோடி பிராணிகள் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. ஒரு கிருமி கீட்டத்தினாலே கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் பிராணிகள் எத்தனையோ கோடி கணக்காக இருக்கு. அதே மாதிரி வித விதமான சிருஷ்டி, 4 விதமான சிருஷ்டியில எத்தனை கோடி கணக்கான பிராணிகள். அந்தந்த ஒரு ஒரு சேத்தனத்துக்கும் ஒரு ஒரு பிராணியிலையும் ஒரு ஒரு சேத்தனன் இருக்கான் ஜீவாத்மா. அந்தந்த ஜீவாத்மாவோட கர்மம் அவனுக்கே பலம் வருது. அந்தந்த ஜீவாத்மாவே அனுபவிக்கணும். ஒத்தாள் ஒரு கர்மம் மிஸ்ரமா இருது இல்ல, மிக்சப் ஆறுது இல்ல. அந்த மாதிரி எல்லாத்தையும் தரிச்சிருக்கான் பகவான். அப்படி என்ன எத்தனை ஆச்சரியமான அவனுடைய தாரண சக்தி. இதெல்லாமே சங்கல்பத்தினாலேயே ஒரு அம்சத்து ஒரு 10,000 பாகத்துல ஒரு பாகத்துல ஒரு அம்சம் அவன் சங்கல்பத்தோட பண்ண அந்த ஒரு சின்ன ஒரு அம்சத்தினாலேயே எல்லாம் தரிக்கிறேன்னு சொல்றான். அதனால அது வந்து அவனோட தாரண சாமர்த்தியம். அது பலம்னு கூடிய சக்தம் சொல்றது சப்தம். எத்ர விஸ்வம் பவத்யேக நீளம் எல்லா சகல பிரபஞ்சமும் விஷம் எல்லாம் அவனுடைய ஆதாரத்துல இருக்கு. ஏகாதாரம் ஏகாதாரமாக இருக்கான். நீளம்னு ஆதாரம், ஏகாதாரமா இருக்கான் பகவான் எல்லாத்துக்குமே அப்படின்னுட்டு. தற்சபிதுர் வரேண்யம் இது வந்து காயத்ரி மந்திரத்தில் சொல்றோம். த்ரூம் அச்சலம் அமிர்தம் விஷ்ணு சம்யம் சர்வாதாரம் தாமா. அவனுடைய தாமா அவனுடைய ஆச்சரியமான தற்சபிதுர் அந்த ஆதித்ய மண்டலத்திலே இருக்கக்கூடிய பகவான் அவனை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றோம் சவித்ரு பகவானே. அதே மாதிரி த்ரூம் அச்சலம் அமிர்தம் விஷ்ணு சம்யம் சர்வாதாரம் எல்லாத்தையும் தரிக்கிறான் அவன். யோ லோகத்ரயமாவிஷ்ய விவர்த்தி அவ்யயேஸ்வரஹ எல்லா லோக மூணு லோகங்களையும் பரவே ஆவிஷ்யா அண்ணா வியாபிச்சு அப்படின்னு அர்த்தம். விவர்த்தி அப்படின்னா தாரணம் பண்றான். ஈஸ்வரஹ அண்ணா எல்லாருக்கும் சுவாமியா இருக்கான். அதனால இது தாரணாத்து பரணாத்து வியாபனாத்து பரணாத்து சுவாமியாத்து மூணு சப்தங்கள் ஆள வந்தார் சொல்றார் கீதார்த்த சங்கிரகத்துல. வியாபனாத்து பரணாத்து சுவாமியாத்து அப்படின்னுட்டு எல்லாத்தையும் ஆவிஷ்யா மூணு லோகங்களையும் நான் வியாபிச்சு எல்லாத்தையும் தாரணை பண்ணிருக்கேன். நான் தான் எல்லாத்துக்குமே ஈஸ்வரன் அப்படின்னுட்டு எல்லாம் அவனுடைய ஐஸ்வர்யம் விபூதி சொல்லப்படுறது. அவன் தான் ஈஸ்வரன் எல்லாத்துக்குமே. எல்லாம் ஈஷிதவியம் சொல்லப்படுறது. அவனாலே ஆளப்படுறது. அந்த மாதிரி பரமாத்மா ச சர்வேஷாம் ஆதார பரமேஸ்வரஹா விஷ்ணு புராணத்தோட பிரமாணம். இதெல்லாம் ஸ்ருதி ஸ்மிருதிகளோட பிரமாணங்களே. ஆச்சரியமாக பகவானுடைய தாரண சக்தி எப்படி இருக்கு, இது அவனுடைய பலம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஷாட்புண்ணியத்தில் சொல்லப்பட்ட ஒரு குணம், விசேஷமான குணம் பகவானுடையது. இந்த மாதிரி எல்லாத்தையும் தரிக்கக்கூடிய பகவான் அப்படின்னு அங்கே அனுசந்தானம் பண்றார். ஐஸ்வர்யம் அப்படின்றது ஏஷ சர்வேஸ்வரஹா, ஈஸ்வரத்த பிரயுக்தமான குணம், எல்லாதுமே அவனுக்கு சேர்ந்தது, அவன விபூதி என்று சொல்லப்படுறது. அதுக்கு ஐஸ்வர்யம் விபூதி, விபூதி ஐஸ்வர்யம் வந்து அமரகோஷம் சொல்றது. ஐஸ்வர்யம் அப்படின்றது விபூதி என்ற அர்த்தத்தில் வருது. எல்லாம் அவனே ஆடுறான், அவனுக்கு சேர்ந்த பதார்த்தங்கள் அவனுக்கு அவனுடைய சொத்து அப்படின்னு சொல்லப்படுறது. சர்வேஸ்வரேஸ்வர கிருஷ்ணஹா இத்தியாதிஷி உக்தம் அவ்யாகத இச்சம் சர்வநியந்திரத்துவம், அவ்யாகதேச்சம் சர்வநியந்திரத்துவம். அவனுடைய சங்கல்பத்தை யாருமே தடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாரையும் நியமனம் பண்றான், அந்த மாதிரி நேராக நியமனம் பண்றான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் அஜ சர்வேஸ்வர சித்தஹா. இது வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்றோம், தன் நாம பாட்டஹா அப்படின்னாரு. அஜஹா சர்வேஸ்வரஹான்றது ஒரு அவனுக்கு அசாதாரணமான நாமம், பெற பேர் அவனுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டது. இதெல்லாம் பிரமாணங்கள் அவனே அவனுடைய ஐஸ்வர்யத்தை காமிக்கிறது நமக்கு. வீரியம் அப்படின்றது முதல்ல இங்கே ஷாட் புண்ணியத்தை விசேஷமாக அனுசந்தானம் பண்றார். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அப்படின்னு. வீரியம் அப்படின்றது சர்வோபாதானத்துவே சர்வதாரணே சர்வ நியமனேபி விகார ரஹிதத்துவம் விகார விரகோ வீரியம் அப்படின்னு அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. விகார விரகோ வீரியம் பிரகிருதித்வேபி மே சதா அப்படின்னு. பிரகிருதி அப்படின்னா மூல காரணம் அப்படின்னு அர்த்தம். பிரகிருதித்வேபி விகார விரகா, அவன் மூல காரணம் இருந்தாலும் அவனுக்கு விகாரம் கிடையாது. லோகத்தில் எங்கேயும் இப்படி பார்க்க முடியாது. லோகத்தில் எல்லா இடத்துலையும் எது மெட்டீரியல் காஸ் உபாதானம்னா சர்வோபாதானத்துவே, ஜெகத்துக்கெல்லாம் உபாதான காரணம் யாரு அப்படின்றது பெரிய விஷயம். அதனால பாதராயணர் வந்து பிரம்மசூத்திரங்கள்ல யாரெல்லாம் பகவான உபாதான காரணம் ஒத்துக்கோலையோ அங்கீகாரம் பண்ணலையோ அவ அந்த மதத்தை எல்லாம் நிரசனம் பண்றார். இரண்டாவது அத்தியாயத்தில் பகவானே உபாதான காரணம்னு ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு ஸ்பஷ்டமா. சதேவ சோமியமக்ராசீத் ஏகமேவ அத்விதீயம். ஏகமேவா அப்படின்றது அவனே உபாதான காரணம், அத்விதீயம்ன்றது அவனே நிமித்தம், இன்னொரு நிமித்தம் இருக்குல்ல. அதிஷ்டாத்ரந்தர ரஹிதத்துவம் அப்படின்னார். அத்வித்தீயம் இன்னொத்தன் இருக்குல்ல நிமித்த காரணம், அவனே உபாதான நிமித்தம். மெட்டீரியல் காசு இன்ஸ்ட்ருமெண்டல் காசுன்னு சொல்றோம், அத்தவா எஃபிஷியன்ட் காசு அப்படின்னு இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி ஒரு பதார்த்தம் பண்ணணும்னா அதுக்கு மெட்டீரியல் வேண்டியிருக்கு. பதார்த்தம் அந்த மெட்டீரியல் வந்து மாடிஃபை ஆகுது, விகாரம் ஆகுது, அதில் பதிலாவணைகள் பரிணாமம் எல்லாம் ஆகிதான் பதார்த்தத்தை பண்ண முடியும். ஒரு உபாதான காரணம் லோகத்தில் எதே காரியம் எந்த ப்ராடக்ட் பண்ணணும்னாலும் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அண்டர்கோஸ் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லணும், சேஞ்ச் ஆகணும், அதெல்லாம் பதிலாவணை ஆகணும். அந்த மாதிரி பரிணாமம் ஆச்சுன்னா அவனுக்கு தோஷம். ஏன்னா அவன் விகாரமே இல்லாதவன் சொல்லப்பட்டிருக்கு. விகாரமாக கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் அநித்தியம், எதுவுமே நித்தியமாக முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உபாதான காரணம் எப்படி ஜெகத்துக்கு இங்கெல்லாம் தோஷமே இருக்கு, அச்சேத்தனமே கண்டு வருது. அதே மாதிரி ஒரு காரியம் வந்து காரணத்தோட குணங்கள் எல்லாம் இருக்கணும் காரியத்துல, அந்த காரணத்தோட குணம் காரியத்துல தானாக வருது. காரண குணாக காரிய சங்கிராமந்தி அப்படின்றது சாமான்யமான நியாயம், காரியத்துல வருது. ஏதோ காரணத்தினால ஏதோ காரியம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு பதார்த்தம் வச்சுட்டு வேற ஏதோ பதார்த்தம் நாங்கள் பண்ண முடியாது. இந்த பதார்த்தத்தோட குணங்கள் இருக்கக்கூடிய இன்னொரு பதார்த்தம் பண்ணலாம். அதுல லோகத்துல எல்லாம் பிரகிருதி தோஷமே இருக்குச்சே, இதுக்கு காரணம் இந்த மாதிரி தானே இருக்கணும். இதெல்லாம் பிரச்சனைகள் வந்து பிரம்மசூத்திரங்கள்ல ஸ்ருதிகள் பிரமாணத்தோட பாதராயணர் ஸ்தாபனம் பண்ணார். எந்த தோஷமும் கிடையாது, எல்லாமே அவனுக்கு சரீர ஸ்தானத்துல இருக்கிறதுனால சரீரத்துல எல்லாம் பரிணாமம் உண்டாருது. ஆத்மாவான பகவானுக்கு எந்த பரிணாமமும் இல்லை. சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாம் ஆத்மாவை சொல்றது. ஏன்னா அந்த சரீரம் ஆத்மாவை பிரிஞ்சு என்னைக்குமே இருக்க முடியாது. அப்ரத்யக் சித்த சம்பந்தம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்ல அது ஒரு விசிஷ்டமான பதார்த்தமானாலே ஒரே சப்தத்தினாலே எல்லாத்தையும் சொல்லலாம். தேவதத்தன் அவனுடைய சரீரத்துக்கும் சொல்லலாம், அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கும் சொல்லலாம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாக்கும் சொல்லலாம். ஏன்னா ஒன்றுக்கு வந்து பிரிச்சு இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அது அபிரத்யட்சித்தமான சம்பந்தம் இருந்தா ஒரே சப்தத்தினாலே எல்லாத்தையும் சொல்லலாம். அப்படி இருக்குச்சு அந்த ஒரு திருஷ்டினால அவன் எல்லாத்துக்கும் ஆத்மாவாய் நியமனம் பண்றதுனாலே அவனே மூலமான காரணம், அவனே உபாதானம். அப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு விதமான விகாரமும் கிடையாது. அப்படின்றதுதான் வீரியம் பண்ணக்கூடிய அவனுடைய பிரதானமான ஒரு குணம். விகார விரகோ வீரியம் என்று சொல்லப்பட்டது. உபாதான காரணமா இருக்கான். பிரம்மசூத்திரத்துல சொன்னார் பரிணாமாத் அப்படின்னு சூத்திரம். பரிணாமமாய்தான் ஜெகத் சிருஷ்டி ஆறுது அப்படி என்னார். பரிணாமம் ஆறுது அப்படி என்ன விகாரம் இருக்கான்னா விகாரமும் இல்லை. இது ஸ்ருதினாலேயே ரெண்டும் தெரிஞ்சு வருது. அதனால நாங்கள் ஸ்ருதிக்கு அனுகுணமாக தெரிய வேண்டியது. அது பகவானுக்கு எல்லாம் சர்வசக்தித்வம் சொல்லியிருக்கு ஸ்ருதி. சுவாதா சுவாபாவிகி ஞானபல கிரியா பராசி சக்தி விவிதைவ ஸ்ரூயதே. லோகத்திலேயே எத்தனையோ பதார்த்தங்கள் தெரிஞ்சு வருது நமக்கு. ஒரு ஜலத்துக்கு இருக்கக்கூடிய குணம் வன்னி அக்னிக்கு இல்லை, அக்னியோட குணம் வாயுல இல்லை, வாயுக்கு இருக்க குணம் மற்ற பதார்த்தத்துல இல்லை. ஒரு ஒரு பதார்த்தத்துக்கும் ஆச்சரியமான சக்தி இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய லோகத்துல பகவானுக்கு இந்த எல்லா சக்தியும் இருக்கிறதுல என்ன விசேஷம் அப்படி விரோதம் அப்படி என்ன சொல்றார் ஸ்ருதி சொல்றது அப்படி இருக்கான் அப்படின்னு. அதை நாங்கள் நம்ப வேண்டியது. ஸ்ருதேஸ்து சப்த மூலத்வாத் என்ற சூத்திரத்துல சொல்றார் பாதராயணர். ஸ்ருதி வந்து சப்த பிரமாணம் பண்றது, அபௌருஷேயமான ஸ்ருதிகள் சொல்றது அப்படி. அதை நாங்கள் நம்ப வேண்டியது அப்படின்னு. அந்த மாதிரி பகவானுக்கு எல்லாத்துக்கும் உபாதான காரணம், எல்லாத்தையும் தாரிச்சிருக்கான், எல்லாத்தையும் நியமனம் பண்றான். இதெல்லாம் பண்ணாலும் ஒரு விதமான விகாரமும் கிடையாது. இது வீரியம் அண்ணக்கூடிய ஒரு பிரதானமான குணம் பகவான்ல நாங்கள் தெரிய வேண்டியது அப்படி என்னார். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தை தான் நாங்கள் தியானம் பண்ணணும்னு சுத்தி சொல்றது. சகல ஜெகத்காரணனானவனை தான் தியானம் பண்ணணும், உபாதான காரணம் வேற யாரோ அப்படி என்ன எப்படி தியானம் பண்றது அவனே. அந்த மாதிரி பிரச்சனை வருது. ஏக காரணமா இருக்கணும் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணவன் காரணம் துத்தேயா அப்படி என்ன சொல்லிட்டு ஸ்ருதி. அதுல எந்த காரணம் நிமித்த காரணம்னு சொல்லல, உபாதான காரணம் சொல்லல. ஜெகத்துக்கு ஏகைக காரணம் பகவான் தான். சிருஷ்டிக்கு முதல்ல ஒரே பதார்த்தம் இருந்தது. ஸ்ருதிகள் எல்லாம் சொல்றது பிரம்மவாயுதம் ஏகாகிர ஆசீத், ஆத்மாவாயுதம் ஏக ஏவ அக்ர ஆசீத், சதேவ சோமேதம் அக்ர ஆசீத். சிருஷ்டிக்கு முதல்ல இருந்தது ஒரே பதார்த்தம் நாராயண ஏகோ தேவ நாராயண ஆசீத் ஏகா ஏகா ஏகா. எல்லா ஸ்ருதியும் ஜெகத்காரணத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள். ஒரே ஒத்தனே இருந்தான், ஒத்தனே இருந்தான், ஒத்தனே இருந்தான், அவன் தான் எல்லா காரணமும் ஆனும் அப்படி என்ன சொல்றது. அதனாலே பகவான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தை நாங்கள் தியானம் பண்ணி அவனை தெரிஞ்சாதான் நாங்கள் சம்சாரத்தினாலே விடுதலை அடையலாம். இதுதான் ஸ்ருதிகள் நமக்கு சொல்றது. அந்த மாதிரி பகவானோட குணங்கள் அவனுக்கு இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றது அவனே. அதனால அந்த குணங்கள் எல்லாம் நாங்கள் அனுசந்தானம் பண்ண வேண்டியது. பகவானே பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்துல இதுதான் அவனுடைய பரத்வத்தை காமிக்கிறது. ஷாட் புண்ணிய விசிஷ்டத்துவம் இந்த மாதிரி பரமான ஒரு பரதேவத்தை பரதேவதா பாரமார்த்தியம் பண்றது ரொம்ப முக்கியம். அதை நாங்கள் தெரிஞ்சாதான் ஆசிரியிக்க முடியும். அது இங்கே ஒரு ஒரு குணத்தையும் அப்படி சுவாமி தேசிகன் நமக்கு எப்படி பாஷிக்காரர் அனுசந்தானம் பண்ணார் தெரியப்படுத்துறாரு. சக்தி என்றது ரொம்ப முக்கியமானது. வேற யாருக்கும் இல்லை இது, சர்வசக்தித்வம் அவனுக்கு இருக்கக்கூடியது. ஸ்வேதர சர்வ நிர்வாகிகா அப்படின்னார். ஜெகத் பிரகிருதி பாவோ மே யஹா சா சக்தி ரீதியதே. இது வந்து சக்தி என்றது ஒரு அத்ரவியம் நம்ம சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பதார்த்தங்கள் எல்லாம் ரெண்டு விபாகம் பண்ணார், திரவியம் அத்ரவியம் அப்படின்னுட்டு. திரவியத்துல ஆறு திரவியங்கள் தத்துவம் தாக்கலாபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அத்ரவியம் என்றது மூணு, சத்வ ரஜஸ் தமஸ், அதே மாதிரி சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் அஞ்சு, சப்த அதே மாதிரி சத்வ ரஜஸ் தமஸ் மூணு எட்டாச்சு. சம்யோகம் என்றது ஒரு அத்ரவியம், சக்தி என்றது ஒரு அத்ரவியம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சக்தி என்றது திரவியமும் கூட சக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு சரீரமும் கூட சக்தி எனக்கூடிய சப்தத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பகவானோட சக்தி. இதெல்லாம் அப்படின்னா அவனுடைய சரீரம் கூடிய அர்த்தத்துல வருது. இதெல்லாம் அவனுக்கு பராசிய சக்தி இருந்துச்சு அவனுடைய சக்தி. அது வேற சக்தி அப்படின்றது அங்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சக்திகின்றதுக்கு பிரதானமான அர்த்தம் என்ன அப்படின்னா காரியோத்பாதனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறது. ஜெகத் பிரகிருதி பாவஹா, ஜெகத்துக்கு எல்லாம் காரணமா இருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்? பிரகிருதி என்ன காரணம்? ஜெகத்தோட காரணமா இருக்கிறது. ஒரு ஒரு பீஜத்துல மரம் சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி இருக்கு, அதுக்கு மரமாக பரிணாமோடை அடையக்கூடிய சக்தி அந்த பீஜத்துல இருக்கு, சீட்ல. அது சக்தி என்று சொல்லப்படுறது. அந்த மாதிரி அந்த அர்த்தத்துல இங்கே ஜெகத்துக்கெல்லாம், ஜெகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கு. அந்த சக்தி தான் அதிசூக்ஷ்மமான சேத்தனா சேத்தன ரூபத்துல அவனோட சேர்ந்து இருக்கு அவனுக்கு. அதுவும் கூட சக்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஜெகத் பிரகிருதி பாவோமே எஸ்ஸா சக்தி தீர்யதே, சக்தி சர்வோபாதனத்வாத்மிகா. அப்படின்னா சர்வ உபாதானத்துவம், எல்லாருக்கும் உபாதான காரணமாகக்கூடியது, சாமர்த்தியம் இருக்கக்கூடியது சக்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்தந்த சக்தி இருக்கணும் அந்தந்த பதார்த்தத்துல, இல்லைன்னா அது காரியத்தை உண்டு பண்ண முடியாது. அந்த மாதிரி காரியோத்பாதன சாமர்த்தியம் அது. அதுவா அந்யி அசக்கியத்வாத் அகடிதமிவ பாதி தத் கடன சாமர்த்திய ரூபா. இது சாமானியமான இன்னொரு அர்த்தம் சக்தி. அப்படி என்ன? மத்தவா எது பண்ண முடியாதோ அதெல்லாம் பண்ண முடியும் இதனால. அந்த மாதிரி சாமர்த்தியம் அதுவும் கூட சக்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு அகடிதமிவ பாதி பண்ணவே முடியாது மத்தவாழ்ல மத்தவானாள்ல அப்படின்னு யாரு சொல்லப்பட்டிருக்கோ, அந்த மாதிரி காரியங்களையும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் சக்தி அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்றாரு. இதெல்லாம் பிரமாணத்துல அப்படி வந்திருக்கு நமக்கு. ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவனுடைய சக்தி பிரயுக்தமானது அப்படின்னு தெரிய வேண்டியது அப்படின்னு அர்த்தம். தேஜகா அப்படின்னா அஸ்வாதீன சககாரி அனபேக்ஷத்வம். இது ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு சுவாமி தேசிகன். நீங்க சப்தங்கள் உபயோகிக்கிறது எத்தனை அற்புதமாக லட்சணங்கள் சொல்றா என்று தெரியுது. சககாரி என்ன? ஒரு ஹெல்ப், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கு உபயுக்தமானது. அதோட அனபேட்சம் என்ன? அது அதோட அபேட்சையே இல்லை என்ன? இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் அனோட அர்த்தம். எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. நான் ஒரு காரியம் பண்ணோம்னா எனக்கு எத்தனையோ பதார்த்தங்கள் வேண்டியிருக்கு, சகாயம் வேண்டியிருக்கு. ஜன சகாயம் வேணும், பதார்த்தங்கள் சகாயம் வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேண்டியிருக்கு. இதெல்லாம் சககாரிகள், எனக்கு சககாரி காரணம்னு சொல்லப்படுது ஒரு காரியத்துக்கு. ஒரு கும்பாரம் ஒரு கட்டத்தை பண்ணணும்னா அவனுக்கு ஒரு சக்கரம், ஒரு தண்டம், ஒரு தீர்த்தம், இது இதெல்லாம் வேண்டியிருக்கு அவனுக்கு. இதெல்லாம் அவனுக்கு சககாரிகள், சக்கரம் தண்டம் எல்லாம் சககாரிகள். அதெல்லாம் வச்சுதான் அவன் பண்றான், மெட்டீரியல்ல யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை உண்டு பண்ணான். இல்ல அதே சில காரியங்களுக்கு ஜனசகாயம் வேண்டியிருக்கு, ஒத்துனே எல்லாமே பண்ண முடியாது. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எத்தனை சகாயம் வேணும், எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும், எத்தனை சககாரியோட அபேட்சை இருக்கு அதுக்கெல்லாம். அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சககாரி அபேட்சை. பகவானுக்கு எந்த சககாரி அபேட்சையும் இல்லை. ஆனா காலத்தை எல்லாம் உபயோகிச்சு சிருஷ்டி பண்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரகிருத்தியை உபயோகிச்சு சிருஷ்டி பண்றான்னு சொல்லிருக்கு. அதெல்லாம் இவரோட அதீனத்தில் இருக்கக்கூடியது. அஸ்வாதீன அப்படின்னாரு. சுவாதீனம் அல்லாத ஒரு பதார்த்தத்தோட அபேட்சை இல்லை அவனுக்கு சககாரி. எல்லாமே அவன அதீனத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தத்தை எப்படி அவன் உபயோகிக்கலாம்? அவன் சுவாதந்திரம் இருக்கு. எனக்கு அதீனத்தில் இருக்கிற பதார்த்தத்தை நான் எப்படி ஒன்றும் உபயோகிக்கலாம். ஆனா எல்லாமே என்னுடைய அதீனத்தில் கிடையாது. இங்கே மற்றவாழ அதீனத்தில் இருக்கிற பதார்த்தையும் நான் வாழ்ந்து உபயோகிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பகவான் வந்து பதார்த்தத்தை ஏதாவது உபயோகம் பண்ணாலும் கூட அவனுடைய அதீனத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தத்தையே உபயோகிக்கிறானே தவிர அவனுக்கு அதீனம் இல்லாத ஒரு பதார்த்தமும் கிடையாது. சுவாதீன த்ரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம். இது வந்து ஆள வந்தார் பகவானுடைய லட்சணம் சொல்றாரு, ஈஸ்வர லட்சணம். எல்லாமே அவனுக்கு மூணு விதமான சேத்தனாக்கள், மூணு விதமான அச்சேதனத்தோட ஸ்வரூபம் என்ன, ஸ்திதி என்ன, பிரவருத்திகள் என்ன, எல்லாமே தன் அதீனத்தில் உள்ளவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனோட குணம் தேஜகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் அவனுக்கு ஒரு சககாரியோட அபேட்சையே கிடையாது அவனுக்கு. அது ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேஜஸுக்கு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு ராமாயணாதிகள்ல, ஸ்ரீமத் ராமாயணத்துல தெரியப்படுத்துறது அதெல்லாம். அது இது இதுக்கு பிரமாணம் தேஜஸ் அனன்யா அந்யா அனபேட்சதா. தேஜஸ் தூ அந்யா அனபேட்சதா, இன்னொத்தாலும் சககாரம் இல்லாமே. அதனாலே அத்வித்தீயம் மற்றொரு நியந்தாவோட ஒரு நிமித்தத்தோட சகாயம் இல்லாம தானே எல்லாத்தையும் நியமனம் பண்றான். சககாரி அனபேட்சாமே சர்வகாரிய விதோகியா தேஜகா சஷ்டகுணம் பிராகுகு அப்படின்னு சககாரியுடைய அபேட்சை இல்லாதது அப்படின்னு தத்துவவேதினா இதெல்லாம் பிரமாணங்களை காமிக்கிறார். நதத்ர சூரியோ பாதின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாதி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி ஸ்ருதி சொல்றது. இது அற்புதமாக அங்கே பகவானோட பிரகாஷம் தேஜஸ் எப்படி இருக்கு, இது தேஜஸ்ஸுக்கு இன்னொரு அர்த்தம் அவனோட பிரகாஷம் அப்படின்னு தேஜஸ் அவனோட தேஜஸ் எப்படி இருக்குன்னா அந்த தேஜஸுக்கு முன்னாடி சூரியன் பிரகாஷமே அது தெரியறதில்லை நமக்கு, சந்திரன் பிரகாஷமும் தெரியறதில்லை, ஒரு மின்னல் வித்யுத் அதை தெரிய முடியாது, அக்னி விஷயம் சொல்லவே முடியாது அப்படின்ற ஸ்ருதி. அவனோட தேஜஸ்னாலதான் எல்லா தேஜோ பதார்த்தங்களுக்கும் தேஜஸ் உண்டாயிருக்கு, பிரகாஷமே உண்டாயிருக்கு. அவனோட தேஜஸை எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்றது அனுபாதி சர்வம் அப்படின்னார். அனுசரிச்சு இது பிரகாஷம் பிரகாசமாக இருக்கே தவிர சுதந்திரமாக இல்லை இதெல்லாமே அப்படின்னு. ஜோதிம்ஷி விஷ்ணு இதெல்லாம் ஜோதிம்ஷியாதிபத்து ராஜன் குருன் பிரச்சாதயன் ஸ்ரீயா பகவானோட கிருஷ்ணா அவர் பண்ணச்சே மகாபாரத யுத்தத்துல எப்படி இருந்ததுன்னா அந்த தாரதராஷ்டிராவில் யாரோ இருக்காளோ அவளை எல்லாமே இவன் அவனோட தேஜஸ்ஸை ஆவரிச்சு இருந்ததான். அந்த மாதிரி சொல்றான் ஜோதிஷ்யாதி ஜோதிஷ் ஆதித்யவது ராஜன் ஜோதிஷ் பிரகாசமான ஆதித்யன் மாதிரி எல்லாமே பிரகாஷம் அவராவா எல்லாம் ஆச்சாதித்தமா இருந்தா மூடப்பட்டு இருந்தா அவனோட தேஜஸ்னாலே கிருஷ்ணனோட தேஜஸ் எப்படி இருந்தது அப்படின்னு அவனோட சொல்லப்பட்டிருக்கு. பராபிபவன சாமர்த்தியம் தேஜஹா இது கேச்சித் பிரச்சதே இது சொல்லப்பட்டிருக்கு. பராபிபவன சாமர்த்தியம் இதுவும் கூட தேஜஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாரிச்சன விஷயத்துல சொல்லிட்டு சொல்றார் மாரிச்சன் சொல்றார் ரகார ஆதீனி நாமானி திராசம் சஞ்சயன சஞ்சயந்தி மே அப்படின்னு வித்ராசம் ஜனயந்தி மே அப்படின்னா மாரிச்சன் ராவணனுக்கு சொல்றான் எனக்கு ராவனை கண்டாலே எத்தனை பயம் அப்படின்னா இந்த ர அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய எந்த சப்தம் சொன்னாலும் எனக்கு பயம் நடக்கும் வந்துவிடுறது சரீரத்தில் அப்படின்னா ரகாராதீன் ரத்னானிச்ச ரதானிச்சா ரத்னம் வந்தாலும் ரதம்னு சொன்னாலும் ரான்னு சொன்னாலேயே முதலியே ராமன் ஞாபகம் வந்துவிடுறது அவனுக்கு. அதனாலே எல்லா இடத்துலையும் இந்த ராமனை பார்த்து பயப்படுறேன். அவன் வந்து பாஷஹஸ்தமிமாந்தகம் அப்படின்னா யமனோட பட்டால் வந்து பாஷத்தை எல்லாம் பிடிச்சிட்டு நிற்கிறாளே மரண தமிழ் அழிச்சின் போறதுக்கு அந்த மாதிரி தெரியலாம் ஒரு விரக்ஷே விரக்ஷேச்சு பஷ்யாமி அப்படின்னு கிரகீத தனுஷம் ராமம் ஒரு விருட்சத்திலையும் அவனு தான் தெரியப்படுத்துறான். அவனை பார்த்தாலே சத்ருகளுக்கு அப்படியே நடுக்கும் வந்து விடுறதுன்றது அது கூட தேஜஸ் பர அபிபவன சாமர்த்தியம் சத்ருகளை வந்து அடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கே அது தேஜஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லோகே கஷ்டித்து சுவாபாதி அவஸ்தாயாம் ச விபூதி ந ஜானாதி இது வந்து இந்த ஷாட்குண்யத்தோட விசேஷத்தை விவரிக்கிறார். இப்போ ஞானபலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் ஆறு சொல்லப்பட்டது. இதோட ஒரு சீக்வன்ஸ் இது மாதிரி இந்த மாதிரி லோகத்துல யாருக்கான இருக்க முடியுமா அப்படின்னு இது ஒரு அற்புதமாக சுவாமி தேசிகன் நிரூபணம் பண்றாரு. இங்க சில பேருக்கு சுவாபாதி அவஸ்தாயாம் சுவாபம் அப்படின்னா தீர்க்கமான நிதிரை சுஷுப்தின்னு சொல்லப்பட்டது டீப் ஸ்லீப் அந்த மாதிரி அவஸ்தையில ஸ்வவிபூதி நஜானாதி தன்னுடைய ஐஸ்வர்யம் ஒண்ணுமே தெரியல அவனுக்கு தெரிஞ்சாலும் ந தாரயதி அது தரிக்க முடியாது. ஜ்ஞாத்வா தாரயன்னபி ந சர்வதானியந்தும் சக்னோதி தெரிஞ்சிருக்கு தரிச்சிருக்கான் ஆனாலும் எல்லாத்தையும் நியமனம் பண்ண முடியாது. சக்தோபி நியமனம் பண்ணாலும் தாரண நியமனாபியாம் கிளானோ பவதி அவனுக்கு ஆயாசம் ஆயிடுறது. எல்லாத்தையும் நியமனம் பண்ணாலும் ரொம்ப ஆயாசம் ஆயிடுறது அவனுக்கு. அக்லானோபி இல்ல ஆயாசமும் இல்லைன்னு வச்சுக்கோனா தத் சத்தாஸ்திதி ஹேத்து ந சியாத் அது இருக்கிறதுக்கு சத்தியஸ்திதி அதுக்கெல்லாம் காரணமா இருதில்ல. தத்ஹேதுஷ்ச பராதீன சககாரி சாபேக்ஷா அப்படி இருந்தாலும் இன்னொத்தாவுடைய அதீனத்துல ஒரு சககாரத்தினாலே பண்ண முடியும். இது யா எதுவுமே அவனுக்கு கிடையாது அப்படின்ற அர்த்தம். தன்னை விபூதியை தானே தெரியறான் எல்லாத்தையும் தரிக்கிறான் எல்லாத்தையும் சர்வதா நியமனம் பண்றான் எல்லாத்தையும் தாரணை பண்றான் ஒரு கொஞ்சம் கூட அவனுக்கு கிளானி ஆயாசமே கிடையாது. எல்லா சத்தா ஸ்திதிக்கெல்லாம் காரணமா இருக்கான் எல்லாமே அஸ்வாதீனமான சககாரி அனபேட்சமானது எல்லா குணங்களும் இருக்கிறது. இது சாட்புண்ணியத்தோட அற்புதமான லோகத்துல சில பேருக்கு இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமேன்னா எல்லாமே இருக்கிறது யாருமே பார்க்க முடியாது லோகத்துல. அதனால பகவானுடைய அசாதாரணமான குணங்கள் இதெல்லாம் நைவம் அசௌ இந்த மாதிரி இல்லை என்று பகவான் அந்த மாதிரி குணக்கிரமோக்தி தாத்பரியம். இந்த குணங்கள் கிரமமாக எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இந்த மாதிரி இருக்க முடிஞ்சு எல்லாமே தெரியறான். விஞ்ஞானம் பலம் அதே மாதிரி அவனுக்கு சக்தி இருக்கு, எல்லா தரிக்கிறான், விகாரம் இல்லை. தன்னோ எல்லாமே அவனுடைய ஐஸ்வர்யம்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே நியமனம் பண்றான், தாராளம் நியமனம் பண்ணாலும் ஒரு விதமான ஆயாசம் கிடையாது, வீரியம்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி எல்லா சத்தா ஸ்திதிக்கு எல்லாம் காரணமா இருக்கான், அவனுக்கு அந்த மாதிரி சக்தி இருக்கு. எல்லா பராதீன சகாரி அனபேட்சமானது இதெல்லாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானுடைய அற்புதமான குணங்கள் ஷாட்குண்யம் அப்படின்றது எத்தனை பிரதானமானது பகவானுக்கு ஷாட்குண்யம் அப்படின்றது அவனுக்கு அசாதாரணமான ஒரு குணஜாதம். அதை வந்து இங்க விவரிச்சார். இது மேல அத தவானந்த குணஸ்யாபி ஷடேவ பிரதமே குணாஹா யைஹி த்வயைவ ஜகத் முக்ஷாவன்யேபி அந்தர்நிவேசிதாஹா. எல்லாத்துலயும் எல்லா அந்த ஆறு குணங்கள் ஷாட் குண்யங்களே ரொம்ப பிரதானமானது. துவயா இவா அந்த மாதிரி அவனோட குணங்களும் எல்லாம் இருக்கு லோகத்துல. பிரகிருஷ்டம் விஜானம் இத்தியாதி யுக்தா ஷாட் குண்யம் விததி ரூபா ஆஷ்ரித சங்கிரஹண ரக்ஷண ரக்ஷணையோ விசேஷத்தா உபயுக்தா குணா உச்சியந்தே. மேற்கொண்டு ஷாட் குண்யம் வந்து அவனுக்கு ரொம்ப பிரதானமான அற்புதமான அவனுடைய குணங்கள். நமக்கு பகவானை ஆசிரியம் பண்ணணும் அப்படின்னா இந்த விஸ்வாசம் வரணுமே. இந்த விஸ்வாசம் வரணும்னா இந்த மாதிரி குணங்கள் உள்ள பகவான் அவனை ஆசிரியங்கோ அப்படின்னா பாஷிக்காரர் நமக்கு தெரியப்படுத்துறாரு. அதுக்கு மேலே இப்போ நிறைய குணங்கள் எல்லாம் சொல்லப்படுறார். அது என்ன குணங்கள், எதுக்காக ஆஷ்ரித சங்கிரஹண ரக்ஷணாய விசேஷத்தா உபயுக்தா. ஆஷ்ரிதாலே சங்கிரஹணம் பண்றதுக்கு அப்படின்னா எல்லாருமே அவனோட விசுவாசத்தினாலே தைரியமா அவனை ஆசிரியக்க கூடிய ஒரு விசுவாசம் உண்டு பண்ணணும். அவள் எல்லாம் சங்கிரஹணம் பண்றதுக்கு அவன் அவசர பிரதீட்சனா இருக்கான் பகவான். சங்கிரஹணம் பண்றதுக்கும் அதே மாதிரி ரக்ஷணை பண்றதுக்கும் விசேஷமாக உபயுக்தமான சில குணங்கள், இதெல்லாம் குணங்களும் கூட இந்த ஷாட் குண்யத்தோட விஸ்தாரம் அது சொல்லப்பட்டிருக்கு. ஷாட் குண்ய விததி ரூபா அப்படின்னார். விததின்னா விஸ்தாரம், இந்த ஷாட் குண்யத்தோட விஸ்தாரம் இதெல்லாம். அதுதான் இந்த குணங்கள் எல்லாம் ஆசிரிதாவை சங்கிரகம் பண்றதுக்கும் அவளை ரட்சணை பண்றதுக்கும் விசேஷமாக உபயுக்தமான குணங்கள் அப்படின்னு சொல்றது. முதல்ல சொன்னார் சௌஷீல்யம் என்று சொன்னார். ரொம்ப உத்கிருஷ்டமான குணம் இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சௌஷீல்யம் சோபனசீலத்வம் தச்ச அதிமஹீயசா அபி அதிஹீனேஷு குஹா கோபாலாதிஷு அபி சாத்வச பிரசமன அனன்ய பிரயோஜன நீரந்திர சம்ஸ்லேஷபாவத்வம் அப்படின்னார். ஒரு விதமான சாத்வன பிரசமன அனன்ய பிரயோஜன சாதசம்னா ஆயாசம், ஆயாசத்தை எல்லாம் போகிறது நமக்கு எல்லாம் நாசம் பண்ணக்கூடியது. அனன்ய பிரயோஜனம், வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு போகிறது ரொம்ப ஆயாசமா இருக்கு, வந்து ஆசிரியர் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்றானா அப்படின்னா இல்லை. நீரந்திர அவனுக்கு அனன்ய பிரயோஜனமானது. அனன்ய பிரயோஜனம் இந்த ஜனங்களோட எல்லா ஆயாசத்தையும் பிரசமனம் பண்ணக்கூடியது. அது குஹனே ஆட்டும் கோபாலம் முதலான இது விஷயத்துல கோபாலகாரோட இருந்தான், குஹனோட எத்த மாதிரி மித்ரன் மாதிரி இருந்தான். அதிமஹீயசா அபி அத்தியுத்கிருஷ்டனான ஒரு வியக்தி அபி அதிஹீனேஷு ரொம்ப ஹீனனான ஒரு வியக்தியோடையும் கூட சமானமாக சரிசமானமாக குஹனோட கோபாலனோட இருந்த மாதிரி. அது எதுக்காக இருக்கும், வேற பிரயோஜனம் இல்லை. நீரந்திர சம்ஸ்லேஷ சுபாவம் அவளுக்கு ஆஷ்ரிதாள தன்னை எப்பனே பிரீத்தியாக இவனை தியானம் பண்றா, இவனை ஸ்தோத்திரம் பண்றா, பஜனம் பண்றா, அவ எப்படி இவனை அனுபவிக்கிறான்னு பார்க்கணுமா பகவான். அதுக்காக இவன் அவதாரம் பண்ணி வந்தாதான் முடியும். இது சௌசீல்யம்ன்றது அவதாரத்தோட ஒரு பிரயோஜனம் இதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவதாரம் பண்ணாம எதுக்கு அவதாரம் எல்லாம் பண்ணோம், சங்கல்பத்தினாலே இந்த ஜெகத் சிருஷ்டி பண்ணக்கூடியவன், சங்கல்பத்தினாலே எல்லாரையும் நாசம் பண்ணலாமே விரோதிகள் எல்லாம். ஒரு இடத்துல இருந்து எல்லா காரியமும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. எதுக்காக இங்க வந்து கஷ்டப்பட்டு அவதாரம் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்? அந்த அந்தந்த பக்தாளுக்கு ஒத்தது, ஒரு ஒரு பக்தாளையும் போய் பார்த்து அவளுடைய ஆலப்பனம் எல்லாம் பண்ணி அவளோட பேசி, அவ எப்படி இவனை கண்டு ஆச்சரியப்படுறா, சந்தோஷப்படுறா, இவனை அனுபவிக்கிறா, இதெல்லாம் பார்த்து அவன் சந்தோஷம் பண்ணணுமா? அவளுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் கொடுக்கணுமா? இதெல்லாம் சங்கல்பத்தினால பண்ண முடியாதுன்னு சொல்றார் பாஷிக்காரர் கீதா பாஷ்யத்தில். அதனால இது இந்த மாதிரி ஒரு பிரயோஜனம், சௌசீல்யம்னு ஒரு மகா குணத்தினாலதான் சாத்தியம் அவனுக்கு. குஹேன சகிதோ ராமஹா சகிதா குஹேன சகிதா, அவனு சேர்ந்து இருந்தானாம் ராமன். அகம்வோ பாந்தவோ ஜாதகா, நான் அவனுக்கு பந்துவா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது கோபாலகாலுக்கு சொல்றான். அவன் கோவர்தனகிரி உத்தரணம் பண்ணச்சே எல்லாருமே கேட்கிறான் அவனை ஆச்சரியமாக பார்த்து, நீ என்ன யக்ஷனா கந்தர்வனா தேவதையா, யாருப்பா நீ கிருஷ்ணா, நீ எனக்கு தெரியலையே இந்த மாதிரி ஆச்சரியமான காரியம் எல்லாம் பண்ணியே. அவன் கிருஷ்ணனுக்கு கோபம் வருதான், விஷ்ணு புராணத்துல சொல்றாரு. கோபம் வந்து கொடுத்து அவனுக்கு, ஏன் அப்படின்னா, நானும் உங்களோட சமானமாக இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், உங்களுக்கு எல்லாம் அனுபவம் கொடுக்கலாம், உங்களோட சமானமாக இருக்கலாம்னு வந்தா என்ன தேவத்தை பண்ணி வச்சு மேலே உக்காத்தி வைக்கிறீங்களே, எப்படி இது, எப்படி இப்படி பண்ணு சரியா அப்படின்னு கோபம் வந்ததான். அப்புறம் எல்லாம் வந்து அவனுடைய சரிசமனாக இருந்து சமாதானம் பண்ண அப்படின்னு விஷ்ணு புராணத்துல வருது. அந்த மாதிரி அகம்போ பாண்டவோ ஜாத்த, வந்து பந்துவாக வந்திருக்கேன் நான், தேவதையா வரல அப்படின்னு சொல்றான் கிருஷ்ணன். அது வந்து அவனோட சௌசீல்யம் கூடிய ஒரு மகாகுணம், வாத்சல்யம். அடுத்ததாக பிரயோஜனம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமானது, சரணாகத வத்சலஹா இத்தியாதி அபிப்ரேதா ஸ்வரக்ஷணீயதயா அபிமதேஷு தோஷ திரஸ்காரிணி பிரீத்தி அப்படின்னு சொன்ன. அவள் யாரு ரட்சணியாள் அப்படின்னு தெரியுதோ அவனுக்கு, அவனாலே யார் ரட்சணியாள்ன்னு அவன் நிச்சயம் பண்றானோ, அவளை பக்கத்துல அவன் தோஷத்தை எல்லாம் தள்ளி போடக்கூடிய ஒரு பிரீத்தி உண்டாருது அவனுக்கு. இவன் ரட்சணன், நான் ரட்சணை பண்ண வேண்டியது அப்படின்னு அபிமத்தமானோம். ஸ்வரக்ஷணீயதையா அபிமதேஷு தோஷ திரஸ்காரிணி பிரீத்தி, தோஷத்தை திரஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு பிரீத்தி. நல்ல விபீஷணனை வந்து இவனை ரட்சணை பண்ணணும் நிச்சயம் பண்ணிட்டான் பகவான். அவன் சொன்னா, ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம், சர்வலோக சரண்யாயா ராகவாய மகாத்மனே. அவனோட பரத்வத்தையும் சௌலபத்தையும் அனுசந்தானம் பண்றான் விபீஷணன் சுவாமி தேசிகன் சொல்றார். அபய பிரதான சாரம்னு கூடிய வியாக்கியானத்துல அது வந்து விபீஷண சரணாகதியோட வியாக்கியானம் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு அபயப்பிரதான சாரம். ராகவாயான்றது சௌலபியத்தை தெரியுது, மகாத்மனே பரத்வத்தை சொல்றது. சௌலபியத்தையும் பரத்வத்தையும் அனுசந்தானம் பண்ணி விபீஷணன் வந்து இவன் சர்வலோக சரண்யன் ராகவாயா, ரொம்ப சுலபமா இருக்கான், ரகுவம்சத்திலே அவதாரம் பண்ணி இங்க வந்திருக்கான் ராகவன். அவன் மகாத்மனே மகாத்மனானவன், அவனுக்கு என்ன நிவேதயதா, நிவேதயதா அப்படின்றது சரணாகத்தினுடைய அபி சமர்ப்பணம் பண்ணக்கூடிய சப்தத்தை உபயோகத்தை உபயோகிக்கக்கூடிய சப்தம் நிவேதயதா அப்படின்னு, ஆத்மானம் நிவேதயேத் அப்படின்னு சொல்றது சரணாகதி பண்ணச்சே. அந்த மாதிரி விபீஷணம் பண்ணான் அவன், அந்த அது சொன்னது இவனுக்கு கேட்டுடுது. பிரணாதஷ்ட மகானேஷா பகவான் சொல்றான் ராமர். அவன் சொன்னா, கத்தினானே அங்கிருந்து ராகவாய மகாத்மனே எனக்கு கேட்டுடுது, தத்தமஸ்ய அபயம், அந்த கணத்திலேயே கொடுத்தாச்சு அவனுக்கு அபயத்தை. அய்ச்சன் வா அவனே, அவனு போய் திரும்பி வராதே, ராவணனே வந்துட்டு இருக்கான்னு திரும்பி வராதே, ராவணனே ஆயிருக்கட்டும், விபீஷணோவா சுக்ரீவா இதுவா ராவண ஸ்வயம் ஆனையினம் ஹரி சிரேஷ்டா. அவன் சொன்னா, அய்ச்சன் வா அவனை போய், நான் கொடுத்தாச்சு அவனுக்கு அந்த கணத்திலேயே கொடுத்து விட்டேன் அவனுக்கு அபயம், பகவான் சொல்றான். அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனுக்கு ரட்சணீயன் தெரிஞ்சு கொடுத்து பகவானுக்கு. அவனுக்கு எல்லா தோஷமும் இருந்தாலும் கூட பார்க்க மாட்டான் அவன், தோஷோ எதி தஸ்ய சாது, தோஷோ எதி வா தஸ்ய சாது. அவனு சொன்னா, தோஷம் இருந்தா இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும், ஹனுமார் சொன்னார் அவனுக்கு எல்லாம் நல்ல குணங்கள் இருக்கு தோஷம் இல்லை அப்படின்னு, ராமர் சொன்னார் தோஷமே இருக்கட்டும் பரவாயில்லை, சரணாகிதி பண்ணான்னா அவனை நான் ரட்சணம் கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குணத்தை வாத்சல்யம்னு சொல்லப்படுது, தோஷம் இருந்தாலும் பார்க்க மாட்டான் அவனுக்கு. அந்த மாதிரி தோஷத்தை திரஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு பிரீத்தி அவனுக்கு உண்டாருது. தோஷாலாம் குணத்துவேன தர்சனம் இதுவோ அதிவாதா அப்படின்னார். கோஷங்கள் எல்லாம் குணம் என தெரியறது இல்லை, கோஷ தோஷத்தை திரஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு பிரீத்தி உண்டாருது அவனுக்கு. தோஷம் இருக்குன்னு தெரியும் சர்வஜன், ஆனாலும் அதை பார்க்காமல் பிரீத்தியோட ஸ்வீகாரம் பண்றான் அவனே. தோஷத்தை குணமாக தெரிகிறான் அப்படின்னு சில பேர் சொன்னா இது அதிவாதமானது அப்படி என்னார். இது அதோட பகவானோட உத்கிருஷ்டத்தை சொல்றதுக்காக அப்படி சொல்றாளே தவிர அது தத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி. க்ஷமா காஷ்டா பூத வாத்சல்ய கதனேன க்ஷமாபி உக்தா பவதி. இந்த க்ஷமான்னு கூடியவன் குணம் இருக்கு, அந்த க்ஷமான குணத்தோட அத்தியதிகமான க்ஷமே அகனே இருக்கிறது. அந்த இருக்கக்கூடியது அதுவே வாத்சல்யம்ன்னு சொல்லப்படுறது. இது வாத்சல்யம்ன்றது க்ஷமையோட ஒரு பிரகாரம் அப்படின்னு சொல்லி, அதனால இது க்ஷமையும் இல்லை இந்த மாதிரி ஆச்சு. அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வ்யவதிதோஹிதா அபிபாபேஷு அபிரதாஹ மத்பக்தாஹ பாண்டுநந்தனா முச்யந்தே பாதகை சர்வைஹி பத்மபத்ரமிவாம்பசா. இதெல்லாம் அவனுடைய வாத்சல்யத்துக்கு பிரமாணங்கள். அபிச்சேத் சுதுராச்சாரா சொன்னார், பகவான் என்னை ஆசிரியச்சிட்டான் அப்படின்னா, அதுக்கு முதல்ல காலத்துல எல்லாம் ஒரு ஆச்சாரமும் இல்லாம இருக்கலாம். அவன் எல்லா துராச்சாரியும் துராச்சாரங்களும் இருக்கலாம் அவன் பக்கத்துல. அப்படி இருந்தாலும் அவனே சாதுரே வசமந்தவ்யா, கீதா பாஷ்யத்துல பகுமந்தவ்யா அப்படின்னு வாசியம் பண்றாரு. மந்தவ்யான்னா பகுமந்தவ்யா, பகுமானம் பண்ணும் அவனே. சாது சாதுன்னு பகுமானம் பண்ணும். இதுக்கு முதல்ல இவன் இப்படி இருந்தான் அப்படி இருந்தான், எல்லா துராச்சாரியா இருந்தான் சொன்னா பெரிய அபச்சாரமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு கீதா பாஷ்யத்துல. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பகவானை ஆசிரியச்சுட்டான்னா அவனை வர தோஷமும் பார்க்க முடியாது. அவனுக்கு முதல்ல எத்தனையே துராச்சாரியா இருக்கட்டும், எத்தனை அனாச்சாரம் பண்ணு இருக்கட்டும், ஏதுமே பார்க்க முடியாது. அதை பத்தி சொன்னா அபச்சாரமா இருக்குது. அவனே பகுமானம் பண்ணணும் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றார். சாதுரேவச மந்தவ்யா பகுமந்தவ்யா அப்படின்னார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் உச்சந்தே பாதகை, அவன் வந்து சம்யக் வியவசிதா சரியா இருக்கான். நம்ம என்ன வழிக்கு வந்துட்டான் அவன். அப்படி பாப்பேஷு அபிரதாக, அதுலயே ஆசை இருக்கு அவருக்கு, அவளுக்கு எல்லாம் அதுலயே அபிரதினா தீவிரமான ஆசை பாபங்கள்ல. மத்பக்தாக பாண்டுநந்தனா முச்சதே பாத்துக்கை, அவளும் கூட எல்லாம் பாத்துக்கணும் நாசமாயிடுது. பத்மபத்திரம் விவாம்பசா கமலத்தோட எலை மாதிரி எப்படி தீர்த்தம் அதுக்கு ஒட்டாதோ அந்த மாதிரி அவளுக்கு பாபங்கள் எல்லாம் ஒட்டாது அப்படின்னு. பகவானுடைய பக்தாள விஷயத்துல அவனுக்கு எந்த மாதிரி ஒரு பிரீத்தி உண்டாருது, இவன் ரட்சணை பண்ணணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணா, அந்த அவளோட விஷயத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் திரஸ்காரம் பண்ணி பிரீத்தி உண்டாருது அவனுக்கு. கூடிய மகாகுணத்தை வாத்சல்யம் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக, சௌசல்யம் வாத்சல்யம். இதே மாதிரி ஒரு குணத்துக்கும் விசேஷமான அர்த்தம் சொல்றா. ஒரு குணமும் அத்தியுத்கிருஷ்டமானது. நம்ம சித்தார்த்தத்துல ரொம்ப பிரதானமானது பரதத்துவத்தோட பரதேவதா பாரமார்த்தியம்ன்றது ஸ்தாபனை பண்ணோம்னா, ஒரு குணமும் அத்தனை பிரதானமானது, ஒரு குணமும் அத்தனை பகவானுக்கு. அதனாலதான் சுவாமி தேசிகன் இது ஒரு குணத்தையும் அத்தனை விஸ்தாரமாக பிரமாணபூர்வகமாக ஸ்தாபனை பண்றார். இதுதான் பிரமேயம் சொல்லி. இந்த மாதிரி ஒரு பிரமேயத்தை நாங்கள் ஒத்துட்டு இருக்கோம். நம்ம சித்தாந்தத்துல எந்த விரோதமும் இல்லைன்னு பாஷ்யக்காரர் சொல்றார். அந்த மாதிரி பகவானோட குணங்கள் விக்கிரகம் இதெல்லாம் இங்கே ஆச்சரியமாக பாஷ்யக்காரர் எப்படி அனுசந்தானம் பண்ணார் அதே சுவாமி தேசிகன் தெரியப்படுத்துறாரு. இதை வந்து மேற்கொண்டு அடுத்த விசேஷமான குணங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ணலாம்னு சொல்லி பாகவதாளுக்கு எல்லாம் நமஸ்காரம் தெரிவித்து நிற்பவரை கவிதா அர்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ ஸ்ரீமதே பகவந்த மகாதேஷ்காய நமஹ ஸ்ரீ.